நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணமில்லை கையில் ஒன்றும் காணமில்லை கையில் ஒன்றும் காணம் இல்லை கழலடி தொழுது உய்யுநல்லார் கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுது உய்யின் அல்லா ஐவர் குண்டிங்கு ஆட்ட ஆடி ஐவர் குண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழி பட்டு அழுந்துவேனுக்கு ஐவர் குண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய் உய்யுமாறொன்று அருளி செய் போனகாந்தங்கள் தழியுடீரே ஐவர் குண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யி ஓணகாந்தள் தளியுளீரே மேல் ஓவண மேல் எருதொன்றேறும் ஓவண மேல் எருது ஒன்று ஏறும் ஓணகாந்தன் தளியுளார்தாம் ஆவணம் செய்து ஆளும் கொண்டு ஆவணம் செய்து ஆளும் கொண்டு ஆவணம் செய்து ஆளும் கொண்டு அரை துகிலோடு பட்டு வீக்கே கோவணமே கொண்டவிடன் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லாறு பாவன தமிழ் பத்தும் வல்லார் பறையும் தாம் செய்த திருச்சிற்றம்பலம்.